அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம் சிவமோ சிவ சிவமோ அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம் அஷ்டலிங்க தரிசனமே அண்ணாமலையில் கிடைத்திடுமே அஷ்டலிங்க தரிசனமே அண்ணாமலையில் கிடைத்திடுமே கிரிவல பாதையில் எண்டிசை பாலரும் போற்றும் லிங்கமே அதை கண்டால் புண்ணியமே திரு அண்ணாமலை வலமே அஷ்டலிங்கம் அஷ்டலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம் ஆயிரமாய் கண் படைத்த தேவலோக இந்திரனே அண்ணாமலையில் அங்கவலம் போட்டு வரும் வேளையிலே செம்பொன்னாக அவனது மேனியிலாடிய தெய்வமே இந்திரலிங்கமே நம் சந்ததி காத்திடுமே இந்திரலிங்கம் இந்திரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம் ஊரெல்லாம் நூறுலிங்கம் உலகெல்லாம் கோடிலிங்கம் இங்கே பாரு அஷ்டலிங்கம் அண்ணாமலைதான் அஷ்டலிங்கம் அக்னிலிங்கம் அக்னிலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம் அக்னியோ சுடு நெருப்பு அமர்ந்த இடம் தென்கிழக்கு அண்ணாமலை நிறம் நெருப்பு அக்னிக்கு அது சிறப்பு ருத்திரமூர்த்திகள் மண்ணை பிளந்து அகழ்ந்த லிங்கமே அக்னிலிங்கமே அது ஆன்மாவின் பலமே அக்னிலிங்கம் அக்னிலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம் யமலிங்கம் யமலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம் தெற்கு திசை வேந்தனப்பா யம தர்மராஜனப்பா சண்டனவன் வணங்குவதோ நீல கண்ட தெய்வமப்பா தரும தேவனிடம் தாமரை மலராய் தோன்றிய லிங்கமே அது யமலிங்கமே அது யமபயம் போக்கிடுமே யமலிங்கம் யமலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம் ஊரெல்லாம் நூறுலிங்கம் உலகெல்லாம் கோடிலிங்கம் இங்கே பாரு அஷ்டலிங்கம். இறுதிலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம். குருதி வண்ட ஈஸ்வரமே நிறுதிலிங்கமாகிடுமே, தென்மேற்கு திசையிலே கண்மலர்ந்து காத்திடுமே, உண்ணாமுலையவள் கண்ணாலன் அருளால் எதிர்ப்புகள் அகந்திடுமே. நிறுதிலிங்கமே நம் மனை நலம் காத்திடுமே. நிறுதிலிங்கம் நிறுதிலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம். வருணலிங்கம் வருணலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம். அருணமலையில் வருணலிங்கம் மேற்கில் நின்று கருணை செய்யும், ஆதி அண்ணாமலையருளால் அண்டமெல்லாம் விளைய வைக்கும், அண்ணாமலையின் மண்ணில் ஊற்றாய் தோன்றிய லிங்கமே வருணலிங்கமே, அது வறுமை போக்கிடுமே. வருணலிங்கம் வருணலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம். ஊரெல்லாம் நூறுலிங்கம், உலகெல்லாம் கோடிலிங்கம், இங்கே பாரு அஷ்டலிங்கம். அண்ணாமலைதான் அஷ்டலிங்கம். வாயுலிங்கம் வாயுலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம். காடஹஸ்தி காற்றடிக்க அண்ணாமலை கலகலக்க, வடமேற்கு மூலையிலே வாயுலிங்கமே ஜொலிக்க, கிரிவல பாதையில் வருமடியார்களின் உயிர் வலம் அது வருமே. வாயுலிங்கமே ஸ்ரீ வாயுலிங்கமே வாயுலிங்கம் வாயுலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம். குபேரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம். நவநிதிக்கும் அதிபதியாய் அண்ணாமலை பசுபதியாய், வடக்கு வாசல் திறந்து வைத்தே வாரி கொடுக்கும் பெருநிதியாய், சிவனது தோழன் அழகன் குபேரன் போற்றும் லிங்கமே ஸ்ரீ குபேரலிங்கமே ஸ்ரீ குபேரலிங்கமே. குபேரலிங்கம் குபேரலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம். ஊரெல்லாம் நூறு லிங்கம், உலகெல்லாம் கோடி லிங்கம், இங்கே ஈசான்யலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம். ஈசான்ய மூலையிலே வடகிழக்கு பார்வையிலே பேசாமல் தவமிருக்கும் திரை சூடன் தரிசனமே ஐந்து முகம் தனில் முதல் முகமாக தோன்றும் லிங்கமே ஈசான்ய லிங்கமே அது இகபர சுகந்தருமே. ஈசான்யலிங்கம் ஈசான்யலிங்கம் இந்திரலிங்கம் தொடங்கி எட்டு திசையும் லிங்கம். Thank you.